என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான் உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமனா நீ இருந்த மீசம் இருக்கு சத்தியத்தை நம்பி லாபம் இல்லே தம்பி நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி உன்னாலதாகாது அவேகாது கொஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா வச்ச கூறி தப்பியதில்லே என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லே இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை தொட்டவன தப்பிக்கான விட்டதும் இல்லை நீ செய்யே மண்ணு வட்டு நரே எண்ணு ஆயும் புலி நான் தான் பார்க்க போறே நீதான் சும்மா புந்தாம் பூச்சாண்டி நம்ம கிட்ட போடுற தப்பு தாளம் தான் என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்மா என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்மா யானைக்கு சின்ன பூனை போட்டியா உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம்தான் உரசி பாருங்க மங்கிடாத தங்கம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்